என்று போலவே எந்த நாளுமே எந்த நாட்டிலே இன்பம் மட்டுமே என்று போலவே எந்த நாளுமே இந்த நாட்டிலே இன்பம் வாழுமே நம் தேவன் எல்லோருக்கும் நல்லாசி சொல்வானம்மா இன்பம் வாழுமே நம் தேவன் எல்லோருக்கும் நல்லாசி சொல்வானம்மா